தேவன் எப்பொழுதும் நம்முடைய அவருடைய நம்பிக்கை. அதனால்தான் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல் அவன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்கிறான் எழுதப்பட்டு. தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம் நாளில் கேட்டது போல் தான் நம்ம வந்து நம்ம சுத்திகரித்து கொண்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும். நம்பிக்கை இல்லைனா தான் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதாகிடுவோம். ஆனால் தேவன் மீது நான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், நான் எந்த சூழ்நிலை என்னாலும் நம்ம கேட்டது போல தான். எஸ் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, எப்பொழுதும் அவர் வந்து பிதாவையே, அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் அவர் பிதாவையே அவர் சார்ந்து இருந்தார். இப்போ நம்ம கேட்டது போல தான் இயேசுவை குறித்து ஒரு ஒன்லைன் ஆட்டோபயோகிராஃபி சொல்லுங்க அப்படின்னு வர ஜாக் அடிக்கடிக்கும். இயேசுவை குறித்து ஒரு ஒன்லைன் ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு சொன்னால், அவர் தாமாய் சுயமாய் அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தானாக செய்ய மாட்டார். எது எடுத்தாலும் பிதாவியே அவர் வந்து, இப்போ நம்ம கேட்டது போல் பிதாவியே அவர் வந்து டேடி டேடி அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் அவர் வந்து பிதாவையும் அவர் சார்ந்து கொண்டிருந்தார். அதனால தான் அந்த நாளில் பிரதர் சொன்னது போல் உலகத்தில் என்ன வரும்னா, அநேகரை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம், ஆனால் நீங்கள் கவலையை குறித்தெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, தியானிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய இடத்துல வரும் நாட்கள் அப்படி தான் இருக்கும், கவலை வரும். அதுக்கு வந்து உலகத்தில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் அதெல்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வண்டியில் நான் வந்துட்டுருக்கேன், வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், போட்டு பெரிய ரோட்டில் பெரிய ஒரு மெகா டிஜிட்டல் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். என்ன சொல்லணும், மாதாவரம் இனிமேல் மெட்ரோ வரமாய் மாறப்போகிறது அப்படின்ட்டான். பெரிய நீங்கள் போய் பாருங்களேன், ரோட்டில் போட்டு போனீங்கன்னா, மாதாவரம் இனிமேல் மெட்ரோ வரமாய் மாறும் அப்படின்னா, பார்த்தோன்னே என்ன ஒரு நல்லா இருக்கும், ஐயோ மாதாவரத்தில் ஒரு பிளாட் வாங்காமல் போயிட்டுமே, ஏன் அது மெட்ரோ வரம் ஆக போதே, மெட்ரோ வரோன்னா மெட்ரோ ரயில் வருதோம். அதனால் அப்போ என்னுடைய எண்ணம்லாம் என்ன எப்படி மாறுதுன்னு சொன்னால், உடனே சாத்தா என்ன பண்ணுறான்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களில் உடனே, ஐயோ மாதாவரத்தில் எனக்கு அப்போயே ஒரு சொன்னார், அப்போ ஒரு பிரதர் ஒரு பிளாட் வாங்குங்கன்னு சொன்னார், சே வாங்காமல் போயிட்டேன். அப்போ என்னுடைய இருதம் என்ன ஆகுதுன்னா, உடனே நான் மண்ணுக்குரியவனாய் நான் மாறி போகிறேன். நீ மெட்ரோ வரமாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, டைம் இஸ் வெரி ஷார்ட், என் தேவனுடைய வருகை மிக சமீபம். இப்போ சமீபமாய் வரும்பொழுது என் இருதயம், லூக்கால் எழுத 21 எழுதுனது போல், என் இருதயம் பெருந்திண்டினாலும் லௌகீக கவலையினாலும் வெறியினாலும் என் இருதயம் பாரமடையும் படிக்கலாம். சாத்தா என்ன பண்ணுவோன்னா, உங்கள் இருதயத்திலும் என் இருதயத்திலும் பாரத் லௌகீக கவலையை கொண்டு வரும். அதுதான் சகோதரன் பேசினார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கவலை என்னுடைய எனக்கு கவலை இல்லாதபடிக்கு போதுமென்ற மனதோடு கூட வாழ்ந்தது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நீங்கள் இப்போ தான் பிரபாகர் பிரதரை பார்க்குறீங்க, அவருக்கு கார் இருக்குது, வீடு இருக்குது, அவர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நான்லாம் என்னுடைய ஆரம்ப நாளில் அவரை நான் பார்த்துருக்கேன். அவருக்கு சேலரி கொஞ்சமாக இருக்கும்போது இருந்து எனக்கு தெரியும் பிரதரை. எனக்கு சிஸ்டர் வந்து பிரதர் சேலரி கொண்டு கொடுப்பாங்க, உடனே சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, நோட்டில் ஒரு நோட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் நான் இருந்தேன், அவங்க வீட்டில் நான் இருந்தேன் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையை போல நான் வளரும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் சிஸ்டர் நோட்டில் வந்து பெட்ரோலுக்குன்னு இவ்வளோ காசு, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பேஜில் ஒவ்வொரு பேஜில் காசு வச்சுருப்பாங்க. எனக்கு ஒருவே ரிமம்பரன்ஸ் எனக்கு இருக்குது. ஒரு பிரதர் அங்கே வெளியே நிற்கும்போது பெட்ரோலுக்கு காசு கேட்குறாரு சிஸ்டர்கிட்ட. சிஸ்டர் 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்து, இதுதான் கடைசியாக இருக்குது, இதுதான் பெட்ரோல், இதில் வச்சு தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னாங்க. போதுமென்றவன் கவலை இல்லாமல் அப்போ இருந்தது அப்படி மாதிரி, இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து தேவன் அதை வந்து மாற்றியிருக்காரு. ஆனால் அந்த நாட்களில் கவலை இல்லாமல் வாழ்ந்தால்தான் தேவன் அப்படி, வேதத்தை நம்ம அப்படி இருக்கும்போது தான், போதுமென்ற மனதோடு கூட இருக்கும்போது தான். அதே மாதிரி தான் நிறையா அவங்க பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த ஆரம்ப நாட்களில். நான் சொல்கிறது இப்போது கிடையாது, 20-25 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. வீட்டிலலாம் ரேஷன் அரிசி தான் சமயத்தில் இருக்கும். சபையும் அப்படி தான் போதும், அவர் சபையும் அப்படி தான் நடத்தினார். பாண்டிச்சேரி சபையும் அப்படி தான் இருந்தார். கவலை இல்லை, எதைக்குமே கவலைப்படாமல். அதனால தான் நமக்கு தேவன் அவர் போதிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நீங்களாலும் யோசித்து பாருங்கள், இதை யோசித்து பாருங்கள், எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க? நான் பார்த்தேன், இப்போ நான் இங்கே இந்த உட்காந்துருக்கும் ஒரு தம்பி சொன்னார், எனக்கு பிரதர் எனக்கு இத்தனை வருஷமாகி எனக்கு ப்ரொமோஷனே தரலன்னார். என் வேலையில் நான் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் அவங்க அந்த தம்பிக்கிட்ட பிரபாகர் பிரதர் இன்றைக்கி வந்து பேச போகிறாரு, நீங்கள் பிரபாகர் பிரதர்கிட்ட அவருடைய பிஆரில் அவருடைய பர்சனல் ரிப்போர்ட்டில் அவருடைய மேலதிகாரி என்ன எழுதுறான்னு போய் அவர்கிட்ட போய் கேட்டுப்பார், அவர் சொல்லித்தருவார் உனக்கு. அவருடைய அவருடைய ப்ரொமோஷன் ரிப்போர்ட் ஒன்று வருது, அந்த ப்ரொமோஷன் ரிப்போர்ட்டில் அவங்க மேலதிகாரி அவரை குறித்து என்ன எழுதுறாருன்னு போய் கேட்டுப்பார், என்ன எழுதுனாருன்னு கேட்டால் பிரதர் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க எங்ககிட்ட. அவர் சொல்லுவார், பிரபாகர் பிரதர் வந்து ஒரு பொதி சுமக்கிற ஆள் மாதிரி தான், ஒன்றும் இது இல்லை, இது இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலதிகாரி அவரோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அது மாதிரி எழுது ப்ரொமோஷன் ரிப்போர்ட்டில் அது மாதிரி எழுதினார். பிரதர் அதை பற்றி கவல், நீ அதையும் எழுதிக்கோ அப்படின்னு விட்டார். ஆனால் அதுக்கு மேலே இருந்த அதிகாரி பார்த்து அதை வந்து ஃபோர்கோ பண்ணார். ஃபோர்கோ பண்ணிட்டு இஸ் ஃபிட் ஃபார் ப்ரொமோஷன் எழுதினார். இந்த மனுஷனை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குறிக்க போல, எனக்கு ப்ரொமோஷன் வருமோ வராதோன்ற பயம் இல்லை போகலாம். எதுவுமே தேவனிடத்துல தான் வருது. நான் எங்கள் அப்பாவை பிடிச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம். பார்த்துருக்கீங்களா இப்படி? பிரியமானவர்ல, கவலை தான் அநேக நேரங்கள் உங்கள் இருதயத்தை ஒடுக்கும். கவலை தான் உங்கள் இருதயத்தை வந்து உங்கள் இருதயத்தை அப்படியே வந்து ஒடிக்கணும். ஒடிக்கிடணும்னா என் இருதயத்தில் வந்து என்ன பண்ணால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடவே ஓடாது. கவலை அநேகத்தை பொறுத்து கவலைப்படுவோம். எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலை, எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட மாட்டேன்றான், எனக்கு அதை செய்ய மாட்டேன்றான், எனக்கு இதை செய்ய மாட்டேன்றான். நான் அடிக்கடிக்க ஒரு உலகத்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் ஒரு பாட்டை, ஒரு ஒரு ஒரு ஒரு ஓமை எனக்கு உலகத்தான் சொல்ல, ஏ நீ என்னப்பா கவலை, கால்மி தோட்டி பேமி பாட்டி அப்படின்னோம், நீ எனக்கு தோட்டின்னு கூட கூப்பிடியா, எனக்கு கொடுக்கணும் 40 ரூபாய் சம்பளத்தை நீ கொடுத்துறியா அப்படின்மோ. நீ கால்மி தோட்டி பேமி பாட்டி, நீ எது வேணா என்ன, எனக்கு ப்ரொமோஷன் வந்தனால என் இது ஒன்றும் மாறிட போகிறதில்ல, எனக்கு ஆண்டவர் போதுமென்ற மனதோடு கூடிய இலக்கறி எனக்கு நல்லது, இந்த இதே எனக்கு போதும்பா, எனக்கு நான் இந்த உலகத்தான் கிடையவே கிடையாது. நான் உலகத்தானாக இருந்ததுன்னு நான் அந்த மண்ணுக்குரியதை நான் தேடணும்? நான் தான் இந்த உலகத்தானே கிடையாத, நான் அந்த உலகத்தானே இருந்தில்லையே, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, அவர் வரு அந்த வருகைக்காக நான் காத்துனுங்கிறேன். எப்போ அவர் வருவாருன்னு இந்த ஏன்னா இந்த பாரம் சுமந்து நான் தவிச்சு போய் கிடக்குறேனே, எனக்கு இது வேண்டாம்பா, என்னை விட்டுருனே. பார்த்துருக்கீங்களா எப்படி? இப்படிப்பட்டவர்கள்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. கவலை இல்லாமல், நீங்கள் கவலை இல்லாமல் வாழும்படிக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த அந்த அதை சொன்னவுடனே எனக்கு ரொம்ப, ஆண்டவரே எவ்வளவாய் நீர் சபையை நீ விசாரிக்கிறீங்க, ஆண்டவரே எவ்வளவாய் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் அநேக பேர் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கும் பார்த்துருக்கலாம், தேவன் உங்களை பார்ப்பார். எல்லா பிள்ளைங்க எல்லாருக்கும் கவலை, ஒரு வாலிபனுக்கு கவலை, ஒரு இதுக்கு எல்லாருக்கும் கவலை. ஆனால் ஆண்டவர் சொன்னது நாளில் இல்லை, நீ கவலைப்படாத, நம்பிக்கையின் தேவன் ஒருவர் உண்டு, அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உண்டு. அவர் அந்த அந்த பெரியவர் அவர் வந்து அந்த உதாரணம் சொன்னார் இல்லைங்களா, அந்த இரவில் போகின்ற வழியில் நீங்களாம் வாலிப பிள்ளைங்க வாட்சை பார்த்துருவீங்க, நாங்கள் வானத்தையே அவர் வானத்தை பார்த்து அந்த விடுவிழி நட்சத்திரம் வந்தவுடனே என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. மேகத்துலேயும் அது மாதிரி இருக்குது, எல்லாம் போயிட்டே இருக்கிறான், இயேசு எங்கேயே பிறப்பாருன்னு கேட்குறான். கேட்டவுடனே அவன் வந்து மேலே பார்க்குறான், அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்துது. ஒன்ஸ் அந்த நட்சத்திரத்துலேருந்து அவன் பார்வையை விளக்கின உடனே என்ன ஆகுதுன்னா, எங்கே வேறு எங்கேயோ போயிட்டான், எங்கே போக வேண்டிய ஆள்கிட்ட போகல, எங்கேயோ போயிட்டான். அவன் வெளியே வந்தவுடனே அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்தது. அதே போல தான் எபிரேயர் ஆக்கியம் சொல்கிறது போல தான், நான் இயேசுவையே நான் உற்று நோக்கி பார்த்தேன்னு சொன்னால் நான் ஒரே ஒரு நாள் கூட இந்த பூமியில் நான் வந்து பாரமடையாமல் நான் வாழ்ந்திருப்பேன். இயேசு பாரமடை இப்படி கவலைப்பட்டிருப்பார், எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, என்னை போல் இருந்தாள். நான் சொன்னேன், ஒரு தம்பி என்கிட்ட எனக்கு சொன்னார், என்னோடு கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் ஸ்டேட்டஸ் உயரம் போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி இயேசு இது மாதிரிலாம் கவலைப்பட்டிருப்பாரா, என்னோடு கூட இருந்தவன், என் தெருவில் இருந்தவன்லாம் இவன் வந்து ஒருத்தன் வந்து இப்படி ஆகிட்டான், ஒருத்தன் வந்து நாலு வீடு கட்டிட்டான், பங்களா பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அவனுக்கு வந்து இந்த இது ஆகிட்டான். எஸ் அது மாதிரிலாம் கவலைப்பட்டுருப்பாரோ இல்லையா? அப்படியெல்லாம் கவலைப்படலையே. நான் சொன்ன அந்த தம்பிக்கிட்டேன், நெகேமையா பாருப்பா, அலங்கம் இடிந்து கீழே விழுந்து கிடக்குதுன்னு சொன்ன உடனே அப்படியா என் ஊடு இடிஞ்சு போச்சோ அப்படி நான் கவலைப்பட்டான். தேவனுடைய அலங்கம் இடிந்து விழுந்தது அப்படின்னு சொன்ன உடனே அழறான் அவன். தேவனுடைய வீடு இடிஞ்சு போச்சு, தேவனுடைய வீடு அவனுக்கு அவன் என்ன அவனுடைய இருதயம் என்ன எங்கே துட்டிக்குது பாருங்க. தேவனுடைய சபை, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் இப்படி போயிடுச்சேன். அவன் கவலைலாம் எப்படி இருந்தது பாருங்க. தேவன் அப்படி தான் கோடு போடுவார் அந்த நாளில். நீ எதை குறித்து நீ கவலைப்படுகிறாய், எதை குறித்து நீ கவலைப்படுற? ஆண்டவர் பார்த்துனே இருப்பார், எதை குறித்து நீ கவலைப்படுற? பார்த்து ஆண்டவர் பார்ப்பார். சில மார்த்தாள்களை ஆண்டவர் பார்ப்பார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுற, அநேக காரியங்கள் அதை குறித்து தான் நீ கவலைப்படுற. ஆனால் இன்னொருத்தி அங்கே இருக்கா, பாதத்தில் உட்காந்துக்கிட்டு இயேசுனிடத்தில் வந்து பாதத்தில் உட்காந்துங்க அவ பார்த்துட்டே இருக்கிறான். இயேசு யாரை புகழ்ந்தார்? கவலைப்படுகிறவனை பார்த்தா இல்லையே. அங்கே இயேசு யாரை புகழ்ந்தானா? இதோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்ட மரியாளை பார்த்தா ஆண்டவர் புகழ்ந்தார். அதே போல் தான் உங்களையும் எங்களையும் உங்களையும் என்னையும் இந்த நாளில் நம்ம கேட்டது போல் தேவனையே அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தையே நோக்கி பார்க்குற உங்களை தான் ஆண்டவர் சொல்ல நல்ல பங்கு இந்த நாளில், இந்த வியாழக்கிழமை இந்த 17ஆம் தேதி இந்த இல்லை நல்ல பங்கை தெரிந்தெடுத்து கொண்டவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென்.